ஸ்ரீமான் வெங்கடநாதார் யஹ் கவிதார் கி கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி பாரத்வாஜ குலாப்தி சீதகிரண ஸ்ரீ ஸ்ரீநிவாசாத்குரோ லப்த ஸ்ரீசரசக்கலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்ப்ராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும் ஸ்ரீகிருஷ்ணபிரம்மதந்த்ரோத்தமகுரு கருணாவாப்தசக்ராங்கபாஷ்யம் வைராக்யாச்சாரவார்த்தௌ வரதபதமுகே லக்ஷ்மணேநியஸ்தபாரம் ஸ்ரீபாகீஷாத்ததுரியம் ஷட்ரிபியதிராட்வேதசுடார்யமூர்த்திம் நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் நவகரிமதனம் ப்ரஹ்மதந்த்ரம் ஸ்ரயாமஹாம் ஸ்ரீதுரகவதனபாதூசந்ததபரிசரணமாத்ரபரமார்த்தஹாம் ஜயது ஸ்ரீமானபினவரங்கேந்திரப்ரஹ்மதந்த்ரபரகாலஹாம் பர்யாயபாஷ்யகாராய ப்ரணதார்த்திம் மிதூன்வதே ப்ரஹ்மதந்த்ரஸ்வதந்த்ராய த்விதீயப்ரஹ்மணே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்தமஹாதேசிகாய நமஹ தஸ்மை ராமானுஜார்யாய நமஹ பரமயோகினீ யஸ்ருதிஸ்மதிசூத்ராணாமந்தர்ஜ்வரமசீஷமத் யத்பதாம்பௌருஹத்யானவித்வஸ்தாசேஷகல்மஷஹம் வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஸ்தோத்ரரத்ன பாஷ்ய உபன்யாசத்தில் 58வது ஸ்லோகம் அடையேன்னு இப்போ சொல்லணும். 58வது ஸ்லோகத்தினுடைய சுரூபம் என்ன? நாள் துரந்தஸ்யானாதேர பரிஹரணீயஸ்ய மஹதஹாம் நிஹீனாசாரோஹம் ருபசுரசுபஸ்யாஸ்பதமபி தயாசிந்தோ பந்தோ நிரவதிகவாத்சல்யஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணமிதீச்சாமி கதபீஹி. ஸ்லோகமே அழகு. ஸ்தோத்ரரத்ன ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொன்னாலும், அர்த்தம் தெரிஞ்சுக்காம சொன்னாலும் கூட பகவான் அதில் பிரீத்தராவார். தெரிஞ்சுட்டு சொன்னால் இன்னும் விசேஷம்ன்றதுனால பெரியவா சுவாமி தேசிகன் பாஷ்யம் எழுதியிருக்கார், அற்புதமான பாஷ்யம். அதை நம்ம ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த கிரமத்தில் இப்போ 58வது ஸ்லோகம் பிராப்தமாயிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யத்தா என்ன பாவார்த்தம்னு புரிஞ்சுன்ட்டு அதுக்கு மேல நம்ம வியாக்கியானத்தில் பிரவேசிக்கலாம். இதில் அன்வய கிரமத்தில் கொஞ்சம் மாற்றி நன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு தடவை அன்வயத்தை சொல்கிறேன். முதல்ல 3வது பாதத்தில் இருக்கிற பகவானுக்குரிய சம்போதனத்தை முதல்ல எடுத்துட்டுணும். ஸ்லோகத்திலேயே சம்போதன சுரூபம் விழிமார்க்காத விழி சம்போதன சின்னம் போட்டு, விழிக்கிற சின்னம் போட்டு காமிச்சிருக்கா. தயாசிந்தோ என்றும் பந்தோ என்றும் நிரவதிக வாத்சல்ய ஜலதே என்றும் மூன்று விதமாக பெருமாளை கூப்பிடுகிறார். தயையினுடைய சாகரமே, தயை கடலே, கருணைக்கடலே, பந்தோ என்னுடைய உறவே என்றும், நிரவதிக வாத்சல்ய ஜலதே நிரவதிகமான அவதிரகிதமான இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவிற்குள்ள வாத்சல்யத்தினுடைய சமுத்திரமே. வாத்சல்யம் என்றால் அன்பு. அந்த தயை இருக்கு, அன்பு இருக்கு, பரிவு இருக்கு. அதனால வாத்சல்ய ஜலதே என்று கூப்பிட்டு, பெருமாளை கூப்பிட்டு கதறி துரந்த தன்னுடைய ஸ்திதியை சொல்றார். துரந்தஸ்ய அனாதேகே அபரிஹரணீயஸ்ய மகதஹாம் அசுபஸ்யாஸ்பதம் அபி அப்படின்னு அதுக்கப்புறம் நிகீனாச்சாரோகம் நிருபசுகு இது அப்புறம் சேர்த்துக்கலாம். மகதா அசுபஸ்ய ஆஸ்பதம் அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கணும். எப்படிப்பட்ட சம்சாரத்தில் இருக்கார்னா, அசுபத்துக்கெல்லாம் ஆஸ்பதமாக இருக்கிறேன், அசுபத்துக்கெல்லாம் இருப்பிடமாகவே அடியேன் இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிச்சுட்டு தான் சொல்லணும். துரந்தஸ்ய இதுக்கு என்னைக்கானா ஒரு நாள் விடிவு உண்டா என்றால் விடிவே கிடையாது, முடிவற்றது. அனாதேகே இதுக்கு எதனா ஆதி உண்டானால் அதுவும் கிடையாது. ரொம்ப நாட்களாக இந்த சம்சாரம் நம்மளுக்கு இருந்துட்டுருக்கு. இது எப்படா இருக்குன்னா அபரிஹரணீயமாக இருக்கு. அடியனால போக்கிக் கொள்ள முடியாதபடி உள்ளது, அபரிஹரணீயம். இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவா, இந்த சம்சாரத்தை விட்டு போயிடலான்னு முடிவெடுப்பாளே, அதனால் சம்சாரமே வேண்டான்னு நினைக்கலாமே நினைப்பாளே. ஆனால் அதை மாதிரி பரிகாரம் பண்ண முடியாது, என்ன சொக்காயன்னா கழட்டி போடுறது அபரி. அதனால் இது தேக சம்பந்தமானது தவிர்க்க முடியாத ஒன்று. அபரிஹரணீயஸ்ய இன்னவிட்டபிள்னு சொல்கிறா, அன்அவாய்டபிள்னு சொல்கிறாளே, அதுதான் போக்கிக்கொள்ள முடியாததானே. மகதா அசுபஸ்ய, மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய அசுபத்திற்கெல்லாம், பெரிய பெரிய பாபங்களுக்கெல்லாம் இது இருப்பிடமாக திகழ்கிறது. இருப்பிடமாக அடியன் திகழ்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆஸ்பதமபி அகம் அடியேன், நிஹீனாச்சாரஹா, ரொம்ப, அதாவது இவ்வளவு பெரிய பெரிய பாபங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்தும், முடிவில்லாத ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்த நன்கொள் தாவி வையம் கொண்டவந்தாய் தாமோதரா என்னென்னு கூவி கூவி நெஞ்சுருகி கண்பனி சோரனின் அப்படின்னு நம்மாழ்வார் சதிக்கிற மாதிரி இவர் தயாசிந்தோ என்று கூவி, பந்தோ என்று கூவி, நிரவதிகவாத் செல்யஜலதே என்று கூவி, தன்னுடைய ஸ்திதியை யதாவத் இருக்கிறத இருக்கிற மாதிரி சாதிக்கிறார். துரந்தஸ்ய அநாதேகே அபரிஹரணீயஸ்ய மகதஹா அசுபஸ்ய ஆஸ்பதமாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத சம்சாரத்தில் தவிர்க்க முடியாத அசுபங்களுக்கெல்லாம் அடியன் இருப்பிடமாக இருக்கிறேன். அடியனுடைய ஆச்சாரமும் அனுஷ்டானமும் கூட போராது, நிகீனமான ஆச்சாரகாகும். இன்று பசுஹு, மனுஷாளுக்குள்ள ஒரு பசு மாதிரி அசுபஸ்தியாகும். தயா அது கூட்டு தவஸ்மாரம் ஸ்மாரம், உன்னை நினைத்து நினைத்து குணகணம், அவனுடைய குணகணம் கல்யாண குணங்களின் கூட்டமாக இருக்கே, நிறைய பெரிய தொகுப்புகள் இருக்கே, அதை ஸ்மரிச்சுண்டு ஸ்மரிச்சுண்டு தவஸ்மாரம் ஸ்மாரம், எதை குணகணம் ஸ்மாரம் ஸ்மாரம், உன்னுடைய குணங்களை நினைத்து நினைத்து, இதி முன் ஸ்லோகங்களெல்லாம் தெரிவித்தபடி, கதபீஹி ஏதோ ஒரு பயம் போனவனாக அச்சமில்லாதவனாக ஆகி, இதி இச்சா இப்படியாக ஆசைப்படுகிறேன். எப்படின்னா அடுத்த ஸ்லோகத்திலேருந்து சொல்ல போகிற கணக்கில் அடி எனக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னென்ன அனிச்சன்னப்பியேவம்னு ஆரம்பித்து அப்புறம் சொல்ல போகிறார், இதுதான் இந்த மனசை என்ன அடி என திருத்தணும்னு சாதிக்க போகிறார். அந்த ஸ்லோகத்துக்கு முன்னே இந்த 58th ஸ்லோகம் இருக்கே, 58th ஸ்லோகம், அதனுடைய சாமான்யமான அர்த்தம் பெருமாளை சம்போதனம் பண்ணி, முடிவற்றதான தொடக்கமும் இல்லாததான அடியனால் தானே போக்கிக் கொள்ள முடியாததான பெரிய பாபங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய அடியேன், மேலும் ஆச்சாரமாவது ஒழுங்காக இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் பரிகாரம் ஆகுமோன்னு பார்த்தா அதுவும் இல்லை. மனுஷாளுக்குள்ள நல்ல வசந்த மனுஷனாக இருந்தால் ஒருவேளை பெருமாள் கணிசித்து பார்த்து என்னுடைய பாபங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணி வைப்பானோன்னா அதுவும் இல்லை, நிருபசுவாக இருக்கிறேன், நடை கால்நடைகள் மாதிரி இருக்கேன். தவ குணகணம் ஸ்மாரம் ஸ்மாரம், உன்னுடைய குணங்களை எல்லாம் ஸ்மரித்து ஸ்மரித்து, இதி கதபீஹி இதி இச்சாமி, இப்படியாக முன் ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்ட கிரமத்தில் அடியன் பயத்தை போக்கிக் கொண்டு சிறிதும் பயமில்லாமல், இது இச்சாமி இப்படியாக விரும்புகிறேன், என்னுடைய ஆம்பிஷன்ஸ் சுவாமி. என்னன்னா அடுத்த ஸ்லோகத்திலேருந்து தன்னுடைய ஆம்பிஷன்ஸை சாதிக்க போகிறார். அதுக்கு முன்னே தன்னுடைய நிகீனமான ஆச்சாரத்தை உடையவன் என்றும், தன்னிடத்தில் யோக்கியத்தை இல்லை என்றும், நீர்தான் காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்கும் வகையில் இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. இதனுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். துரந்தஸ்யானாதேஹே, என்ன சாதிக்கிறார் நல் துரந்தஸ்யன்றதுக்கு அவதாரிக்க சாதிக்கிறார். ஏதத் சர்வம் அத்தியந்த அனர்ஹ, ஏதத் சர்வம் அத்தியந்த அனர்ஹா துவம் கிமவலம்பிய பிரார்த்தயசே இதி புனர் பகவதா பூர்வோக்தாத்த ஸ்திரீகரணாய பிருஷ்ட ஆஹாம். என்னென்னமோ கேட்குறியப்பா, இதெல்லாம் நீ அனர்ஹனாக இருக்கியே, அனர்ஹனாக இருந்து கொண்டு இந்த மாதிரி பிரலபனம் பண்ணுறியே, எதை அவலம்பித்து பிரார்த்திச்சுருக்கே இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், பூர்வோக்தார்த்த ஸ்திரீகரணாய பிருஷ்ட ஆஹா, முன்னெல்லாம் நீ சொன்னியத்து நாய் பிரார்த்திக்கிறியே, இதெல்லாம் நான் எந்த யோக்கியத்தையை வச்சு உனக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு கேட்ட அதுக்கு பதில் சாதிக்கிறார் என்று அவதாரிக்கை. ஏன்னா இதுக்கு முன் ஸ்லோகங்கள்லாம் பிரார்த்திச்சார் நிறைய, உன்னுடைய விரகமானது அதி துஸ்தகம், அதனால் எதையுமே உன்னுடைய உன்னுடைய பகிர்பூத்தமாக எதையும் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்லாம் சொல்லி, அதனால் திடீரென்ன அவசியம் என்னை உம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சகிருத்வதாகார விலோகநாசையா திருநீகிருத்தானுத்தம புக்தி முக்திவிஹி மகாத்மவிஹீமாம் அவலோக்கிய தாம் நய என்றும், தவதாசிய சுகைக்க சங்கினாம் பவனேஷு கீட்ட ஜென்மாப்பி அஸ்து, உன்னுடைய தாசிய சுகம் இருக்கிற வீட்டில் நான் புழுவாக கூட பிறக்கிறேன், மற்ற எல்லா இடத்துலையும் நான் பிரம்மாவாகவே இருந்தாலும் எனக்கு வேண்டாம்னெல்லாம் சாதிச்சேன். இப்படிலாம் அழகழகாக பேசுகிறியே, ஆனால் என்ன யோக்கியத்தை இருக்கு உங்ககிட்ட, இதுக்கெல்லாம் அருகத்தையே இல்லையே. ஏதத் சர்வம் அத்தியந்த அனர்ஹஸ்தம் கிமவலம்பிய பிரார்த்தையசே, இதெல்லாம் என்ன என்னென்ன என்ன எண்ணத்தில் கேட்டுருக்க, இதெல்லாம் உனக்கு அருகத்தையே இல்லையேன்னு கேட்டால், பூர்வோக்தார்த்த ஸ்திரீகரனாய முன்ன சொன்ன அந்த அர்த்தங்களை எல்லாம் ஸ்திரமாக சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தில் ஆமா சுவாமி நடி எனக்கு யோக்கியத்தை இல்லை. யோக்கியத்தை இல்லைனாலும் என்ன பண்ணணும்னா, துமையே வைவம் பூதம் தரணி தரமே சிக்ஷேமனான அடுத்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்க போறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார், உன்னோட உன்னை ஸ்மரிச்சுண்டு ஸ்மரிச்சுண்டு கதபீஹி சன் பயமில்லாதவனாக ஆகி இதி பிரார்த்தையாமி இதி இச்சாமி, இப்படியாக நான் ஆசைப்படுகிறேன் சுவாமி. என்ன உனக்கு யோக்கியத்தை இருக்கான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறார், உன்னை ஸ்மரிச்சுட்டே இருக்கேன், வேறு என்ன யோக்கியத்தை இருக்கு, அந்த ஸ்மரிச்சுக்கிறதே யோக்கியத்தை தானே, அது ஒரு பக்தியினுடைய சுரூபம் தானே, சததம் உண்மையே ஞாபகம் சென்று உண்மையே தியானம் பண்ணிட்டு இருந்தேன், அது போகாதா, அது ஒரு யோக்கியத்தை இல்லையா, அதனால் அந்த சின்ன ஒரு சாதனத்தை கூட நீர் ஏற்றுக்கணுன்றது தான் தாத்பரியம். அதுக்கான பாஷ ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார், அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி துரந்தஸ்ய என்று, ராயசித்தானவசர அதிகோர விபாகசிய துரந்தஸ்ய எண்டே இல்லை. ஏன்னா பிராயசித்த அனவசர, இதுக்கெல்லாம் பிராயசித்தம் உண்டா இந்த பாபங்களுக்கெல்லாம்னா கிடையாது. அதிகோரமான விபாகம் ரிசல்ட் என்னடான்னா ரொம்ப மோசமாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட அதிகோர விபாகமான அனாதேகே, அனாதியான இது எத்தனை எத்தனை ஜென்மமாக போயிட்டுருக்குன்னா பூர்வ கோட்டி ரஹித பிரவாகசிய, இதுக்கு முன்னே எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப வருஷக்கணக்காக இருந்து போயிட்டே இருக்கு. அபரிஹரணியசிய சர்வசக்தே ஸ்தவைவ சங்கல்ப மந்தரேன துஷ்பரிகரது, உன்னுடைய சங்கல்பம் இல்லாமல் அது தவிர்க்க முடியாததாக இருக்குது. உன்னுடைய சங்கல்பம் இருந்தால் இதை தவிர்த்துடலாம், இந்த பாபங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துடலாம், ஆனால் அவனுடைய சங்கல்பம் இல்லாமல் தவிர்க்க முடியாதே. துஷ்பரிகரஸ்ய மகதா மகாபாதக அதிபாதகாதி ரூபஸ்ய அசங்கியாத்தசிய, எண்ணற்றதான அதி பாதகங்கள் மகாபாதகங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் இருப்பிடமாக அடியேன் இருக்கிறேன். அனாச்சார தோஷாதபி அகம் உபகதா, உபகதான்னா நன்ன அடி வாங்கியிருக்கேன், அனாச்சார தோஷம் அதனாலேயும் அடியேன் அஃபெக்ட் ஆகியிருக்கேன். நிகீனாச்சாரஹான்னு சொல்கிறேன், அத்தியந்த நிஷ்கிருஷ்ட ஆச்சாரஹா, என்னுடைய ஆச்சாரமானது அதீவ நிஷ்கிருஷ்டம் நிகிருஷ்டமாக இருக்கு, நிஷ்கிருஷ்டமாக நிகிருஷ்டமாக இருக்கு, நிச்சயமாக நிகிருஷ்டமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அத்தியந்த நிகிருஷ்டாச்சாரஹா இத்தியர்த்தா, அத்த சந்தியாஹீனோ சுசிர் நித்யம் அனர்ஹ சர்வ கர்மசு எதன்யத் குருதே கர்ம நதஸ்ய ஃபலபாக் பவேத். இதான் பூர்ண ஸ்லோகம். இதை எல்லாரும் முதல் பாதம் வண்டி சொல்லி முதல் ரெண்டு பாதத்தை சொல்லி விட்டுருவா, அதை பூர்த்தியாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சந்தியாஹீனஹா சந்தியை இல்லாத இருக்கிறவன் இருக்கானே, சந்தியாவந்தனாதிகள் பண்ணாத இருக்கானே, நித்திய கர்மாக்களை விட்டுட்டு அவன் அசுச்சிஹி நித்யம், அவன் அசுத்தமானவன். அனர்ஹா சர்வகர்மசு எல்லா கர்மாவிலையும் நித்திய நைமித்திக காமிய கர்மாதிகளில் அவனுக்கு அருகதையே கிடையாது. எதன்யத் குருத்தே கர்ம நதஸ்ய பலம் பலபாக் பவேத்து, இவன் எந்த காரியம் இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணாதவன் வேற எந்த காரியத்தையும் பண்ணாலும் அவனுக்கு அதனுடைய பலன் கிடைக்காமல் போகிறது. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாஹா, ஆச்சாரம் இல்லாதிருக்கிறவனை வேதங்களே ரட்சிக்கிறதில்லை. அகம் மதன்யா அகம் நிகீனாச்சாரா அகம் மதன்யா கஹா இதா இத்தி பாவம், எல்லாம் அடியன்தான், வேற யார் இந்த மாதிரி என்ன மாதிரி யார் இருக்க முடியும்னு தாத்பரியமா, நிகீனாச்சாரா அகம் அடியன்தான்றார். நிருபசுஹு நரஜாத்தியத்தையா சதுஷ்பாத் வியாவிர்த்தா பசுஹு, ஏதோ நரஜாத்தியா பறந்துட்டதுனால அந்த நான்கு பாதங் நான்கு கால்களை உடைய ஜந்துக்கள் இருக்கே அதை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கேன், அதர்வைஸ் ஆனால் ஒரு பசுதான், சதுஷ்பாத்யாவிருத்தா பசு, நாலு கால் இல்லாத பசு, ரெண்டு காலோட இருக்கிற பசு. ஏதோ மனுஷ ஜாத்தியில் பிறந்ததுனால என்ன எல்லாரும் மனுஷன்னு சொல்கிறா, அதர்வைஸ் நானும் பசுதான். சம்யஜான யோக்ய ஜென்மலாபி ஏண்டான்னார், நல்ல ஞானத்துக்கு யோக்கியமான ஜென்மாவை அடைந்தும் கூட ஞான இனஹீனகா பசுபி சமானகா இத்து, ஞானம் இல்லைன்னா பசுவுக்கு சமானம் தானேன்னு சொல்லக்கூடிய அந்த பசுப்பிராயமாக இருக்கிறேன். என்னதான் அடியன் மனுஷனா பிறந்திருந்தாலும் ஞானத்துக்கு யோக்கியத்தை இல்லையே, அதனால பசுவே ஞானினஹீனகா பசுபி சமானகான்ற வச்சனத்தினால நான் பசுதான்னு சாதிக்கிறார். அசுபஸ்யாஸ்பதம் தொதபச்சாரஹா தொதபச்சார தொதீயாபச்சாராதீனாம் சர்வேஷாம் ஏகாஸ்ரயா. அசுபஸ்யாஸ்பதம், உன்னிடத்தில் படுற அபச்சாரம், உன்னுடைய சம்பந்தப்பட்ட உன்னுடைய பக்தாள் பாகவதாளிடத்தில் படுற அபச்சாரம் எல்லாத்துக்கும் ஒரே ஆசிரியம் அடியந்தான். அகம் அசுபஸ்யாஸ்பதம், இது தவிர அமங்களகரமான எத்தனையோ விஷயங்கள் பாபங்கள்லாம் என்னிடத்துல இருக்கு. தோம் தூ நீரோவெனில் குணானாம் ஆகரஹா, குணத்துக்கெல்லாம் இருப்பிடம் பெரிய கஜானாவாக இருக்கிறீர். மகான் இத்தி பிரசித்தா இத்தி ஹிருதயம், மகான் புருஷோத்தமஹா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், நீரே சொல்லுகிறீர். எஸ்மா க்ஷரமதி தோஹம் அக்ஷராத் அபிச்சோத்தமஹா தத்தோஸ்மிலோகே வேதே ச பிரசித்த புருஷோத்தமஹான்றீர். அந்த மாதிரி எனக்கு ஒரு புருஷோத்தமத்துவம் கிடையாது. அடியன் நிஹீனாச்சாரன் அசுபத்துக்கெல்லாம் ஆஸ்பதம் அப்பி இருந்தாலும் கூட தயா சிந்து என்று கூப்பிடுறார். ஏவம் வித அபிஷப்தேன விரோத தியோதனம், இப்படி இருந்தாலும் கூட நீர் என்ன பண்ணணும். ஏவம் வித ஸ்வதோஷ பரிகார உபைக்க குண விசேஷவத்தையா சம்போதயதி, என்கிட்ட இருக்கிற தோஷத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியதான குணவிசேஷங்கள் உன்னிடத்தில் இருக்கின்றன. என்னது நான் தயா சிந்தோ, நீர்தானே தயா சிந்து, அடியனா தயா சிந்து, நீர்தானே பொறுத்தருள்ள முடியும். இப்படிப்பட்ட எங்கிட்ட இருக்கிற தோஷத்தெல்லாம் பரிகாரம் பண்ற குணங்களை உடையவன் நீ அல்லவா. தயா சிந்தோ பந்தோ மாதா பிதேத்யாதினா நிருபாதிக சர்வவித பந்துத்வேன பிரசித்தா, என் அம்மா அப்பாக்களை விட அவள்லாம் இந்த ஜென்மாவுக்கு அவ அப்பா அம்மா, நீரோ நிருபாதிகமான அப்பா. தொமேவ மாதாச்ச பிதா தொமே தொமேவ பந்துஷ்டன்னு சொல்ற மாதிரியா, தொம் பந்துஹு நிருபாதிக சர்வவித பந்து, ஒரு விதமான காரணமும் இல்லாமல் எல்லா விதமான பந்துவாகவும் நீரே பிரசித்தர். நீரேப்பா நீரே அம்மா நீரே எல்லாம்னு சொல்லிட்டேக்க, அப்போ எல்லா அஸ்மத் சகல வித பந்துவாய் நிறுவப்பர். நிருபாதிக வாத்சல்ய ஜலதேம் ரிப்பு நாமப்பி வத்சலாய் திஷ்யுக்தம், எதிரிகளுக்கெல்லாம் எதிரிகளிட கூட வாத்சல்யம் காமிக்கிறவர். அத்திரதயா வாத்சல்ய சிந்துத்வ ரூபணேன அதிதுங்கா நாமப்பி ஸ்வாபராதானாம் தத்திர நிமஜ்ஜனம் சூட்சியதேம். இப்போ தயா சிந்தோன்னு சொன்னதுனால பெரிய பெரிய என்னுடைய பாப மலைகள்லாம் கூட அதில் அழுந்தக்கூடும். அப்பேற்பட்ட பெரிய சமுத்திரம், என்ன சமுத்திரத்துக்குள்ள எத்தனை மலைகள் இருக்கு, இப்போ கூட எரிமலை வெடிக்க போறதுன்றா பாருங்க, சமுத்திரத்துக்கு கீழே உள்ள ஒரு மலை வெடிக்க போறதுன்றா பாருங்க. அந்த அதை மாதிரி இல்லை, இது ஒரு தயா சிந்து, இதன் கீழே எப்பவுமே தயை தான் பீடிட்டு வருமே தவிர இதெல்லாம் எரிமலை எல்லாம் வராதிங்க, வேல்கனோஸ் எல்லாம் கிரியேட் ஆகாது. இந்த இதில் ஒரு வேல்கனோ கிரியேட் ஆகும், அது என்னடான்னா பாபத்தெல்லாம் பொசுக்கக்கூடிய வேல்கணும், நம்மளை காப்பாற்றிடுற வேல்கணும். இந்த மாதிரி பெருமாள் ஒரு தயக்க சிந்து, அதில் பெரிய பெரிய சமுத்திரங்கள்லாம் என்னுடைய பாப்பக்கூட்டங்கள்லாம், பாப்பக்கூட்டங்களான மலைகள், மலைகளாகிற பாப்பக்கூட்டங்கள் எல்லாம் உள்ள அழுந்திவிடும்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்ட சமாஜலதி பெரிய சமுத்திரம் பெருமாள். நிரவதிக வாத்சல்ய ஜலதே அத்திர தயா வாத்சல்ய சிந்துத்வ ரூபணேன, என்ன பண்ணார் இப்படி தயா வாத்சல்ய இதுக்கெல்லாம் சமுத்திரமாக பெருமாளை ரூபணம் பண்ணதுனால அதிதுங்கா நாமப்பி, பெரிய ஒசரவசரமா இருக்கிற என்னுடைய பாபங்கள்லாம் கூட அது வந்து உள்ள முழுகடிச்சிடும் அந்த சமுத்திரம்னு சொல்றதுல தாத்பரியம். தவ சுவாபாவிக அசங்கியாத குணவத்தையா சாஸ்திர பிரசித்தஸ்ய, இதுல என்ன தவன்னு இருக்கு, உன்னுடையன்னு அர்த்தம். யாருடைய எப்படிப்பட்ட பெருமாளுடையன்னா சுவாபாவிக அசங்கியாத குணவத்தையாம், இயற்கையாகவே இருக்கக்கூடிய எண்ணற்ற குணங்களினுடைய கூட்டத்தை உடையவனானபடியால் அப்படி சாஸ்திர பிரசித்தமானவன் நீ அர்த்தம், அப்படிப்பட்ட சாஸ்திர பிரசித்தமான குணங்களை உடையவனான உன்னுடைய குணகணம் ஞான சக்தி காருண்யாதிக்கம் ஸ்மாரம் ஸ்மாரம் ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா. ஏன்னா அதை ஸ்மரிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பெருமாளுடைய குணங்களை ஸ்மரிக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஏதோ அவன் இதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தோன்னா ஆனால் ஏதோ முக்கியமான வஸ்துவை விட்டுருவோம். ஒருவேளை இதுக்கு தான் பெருமாள் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாரு போல இருக்கு. பிரதிபந்தகங்களெல்லாம் எதுக்குடா நம்மளுக்கு கிரியேட் பண்ணுறாருனா என்னை மறக்கிறானான்னு பார்க்குறார். இந்த நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த பாக்கியமான இந்த சம்சாரத்தெல்லாம் சத்தியமான சிண்டு, அதில் வர ஏமாற்றங்கள், அதில் வர கஷ்டங்கள், அதிலெல்லாம் உடஞ்சி போய் மனசை பெருமாளை ஸ்மரிக்காமல் பண்ணின்றோம். நம்ம ஸ்மரிக்கவே மாட்டேன்றோம். அது இல்லாமல் ஆளவந்தார் தவ ஸ்மாரம் குணகணம் ஸ்மாரம் ஸ்மாரம் நிர்வாரியதையா நிர்வாதத்தையான்னு ஒரு பதம் சரியா இல்லை. ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா நிர்பாதத்தையா நிர்பாதத்தையான ஒரு விதமான தொந்தரவும் இல்லாமல் விஸ்மர்த்தும் அசக்கியத்தையாச்ச நிரந்தரம் சொன்னா என ஒரு விதமான தொந்தரவு இல்லாமல் எப்பவும் உன்னையே ஸ்மரிச்சுட்டு இருந்திருக்கேன். தேனீவ கத பீகி. அதனால் நான் என்ன இருக்குன்னு பயம் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாபங்கள் பண்ணியிருக்கேடா பயப்படலையாடான்னா உன்னுடைய குணகணத்தை ஸ்மரிச்சுட்டு ஸ்மரிச்சுட்டு பயம் போயிடுத்து சுவாமி. தேனீவ கத பீகி விரோதி பூயஸ்துவ தரிசன ஜன்ய பயரகிதா. எனக்கு இவ்வளோ பிரதிபந்தங்கள் இருக்கே எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயமில்லாதவனாக பயரகிதா இதி சாமி. என்னதுலான்னா விலாச விக்ராந்த பராவலாலயம் அவபோதித்தவானி மாம் இத்தியாதி ஸ்லோக பிரகாரேண இத்தியாதி பிஹி சௌக்த பிரகாரேண நிரந்தர இச்சாவான் பவாமி. அந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னபடி நிரந்தரமான ஒரு இச்சையோடு இருக்கேன் சுவாமி. பாசிட்டிவான அப்ரோச்சில் என்னன்னா அனிச்சன்னப்பயம்னு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறார். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானமானது வாஷ்யமானது சுவாமி தேசிகனது முற்று பெறுகிறது. அதனால் புரிஞ்சுக்க வேண்டிய பாகம் என்னென்ன, ஒன்று நினச்சிண்டு நினச்சிண்டு தான் சுவாமின் அடியேன் என்னுடைய பாப கூட்டங்கள் அதனுடைய தயா சிந்துவில் மூழ்கிடும்னு விஸ்வாசத்தோட மகாவிஸ்வாசத்தோட ஒன்று நினச்சிண்டு இப்படியாக நான் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறேன். என்ன விண்ணப்பம்னா பின்னாடி தெரியும். ஏன்னா இன்னும் மின்னியும் நிறைய விண்ண விஞ்ஞாபனம்லாம் பண்ணியிருக்காரே அதையும் சேர்த்துக்குங்க. ஒன்னிட்டர் விலாச விக்ராந்த பராலயம் அப்படின்னு ஆரம்பிச்சு கிருத்தக்ஷணே மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷான்னு பிரார்த்திச்ச அவபோதித்தம் நிமாம்யதா மைநித்யாம் பவதி பவதியதாம் ஸ்வயம் பகவன் பக்திமபி பிரேச்சமேன்னு பிரார்த்திச்சாரே அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறார். இன்னும் இன்னும் இன்னும் நிரந்தரமான இச்சைகள்லாம் இருக்கடியேன் நிரந்தர இச்சாவான் பவாமி அப்படின்ட்டு மேலையும் சில இச்சைகளை சொல்ல போகிறார். தரணிதரமே சிக்ஷய மனஹான்னு அப்படியா ஸ்லோகத்தை மறுபடியும் அனுசந்தானம் பண்ணலாம். துரந்தஸ்யாநாதேர பரிஹரணீயஸ்ய மகதாம் நிஹீனாச்சாரோஹம் நிருபசுரசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோம் நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணமிதி சாமி கதபீஹி.